الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை, உண்மையை, மார்க்கத்துடைய உண்மையான விடயங்களை சரியாக புரிந்து செயலாற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் நல்லொருள் பாலிப்பானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையில் இந்த இஸ்லாம் மார்க்கம் ஒரு உயர்தரமான மார்க்கம், அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். அதனுடைய சட்டத்திட்டங்களை, அதனுடைய எல்லா துறைகளையும் அறிந்து செயலாற்றுவது எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமான விடயமாக அறிந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் இன்று சுன்னா பிதுஆ இந்த இரண்டுக்கும் மத்தியிலே உள்ள வேறுபாடு என்ன என்பதை தொடரான சில உபதேசத்தின் மூலம் உங்களுக்கு முன் உரையாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே நன்மையான விடயங்களில் அதிகமாக ஈடுபட்டு அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைய வேண்டுமென்ற ஆசையிலே தான் இருக்கின்றோம். சுன்னாவை செய்யக்கூடியவர்களுடைய ஆசையும் அதுதான். விதத்தான விடயங்களில் ஈடுபட்டு அவைகளை மக்களுக்கு மத்தியிலே தூண்டி அதன் மூலமாக இந்த உலகத்திலே விதியத்தான விடயங்களை மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அந்த அதிகமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். என்றாலும் கூட அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பகுத்தறிவை தந்திருக்கிறான். சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதை பிரித்தறிவைக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு தந்திருக்கிறான். யார் யாரோ சொல்கிறார்கள், யார் யாரோ பேசுகிறார்கள் என்பதற்காக மாத்திரம் நாங்கள் செயல்படாது. எது உண்மை என்பதை நாங்கள் புரிந்து செயலாற்றுவது எனக்கும் உங்களுக்கும் கடமையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சுன்னாவை, எந்த ஒரு வாழ்க்கை வழிமுறையை எங்களுக்கு தந்திருக்கின்றார்களோ அதை நாங்கள் அவ்வாறே செயலாற்றுவதுதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை, அல்லாஹ்வுடைய உகப்பை பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. இதற்கு முன்னாலும் கூட அந்த ஆயத்தை பல முறை சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். உண்மையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய முகப்பத்தை, அல்லாஹ்வுடைய உகப்பை நீங்கள் பெறுவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் ரசூலுல்லாவுடைய சுன்னாக்களை சரிவர பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால், ரசூலுல்லா காட்டிய வழியை எங்களுடைய வழியாக ஆக்கிக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் வழி தவற மாட்டோம். எனவேதான் இந்த வழிக்கு மாற்றமான புதிய புதிய விடயங்கள் சமூகத்திலே சொல்லப்படக்கூடிய இந்த புதிய திக்ராக இருக்கட்டும், ராத்திபாக இருக்கட்டும், சலவாத்து மஜ்லிஸாக இருக்கட்டும், மீலாது விழாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவைகள் அனைத்துமே ரசூலுல்லாவுடைய காலத்திலே நடைபெறவில்லை. இதிலே யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்திலேயும் ஒட்டுமொத்தமாக இவைகள் எதுவுமே நடக்கவில்லை. தாபியங்கள் காலத்தை எடுத்துக்கொண்டாலும் நடக்கவில்லை. பிற்காலங்களிலே தான் இவைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை நாங்கள் உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதற்கு தேவையான அனைத்து சான்றுகளும் உண்மையிலே புத்தகங்களிலே, வரலாற்று நூல்களிலே பதியப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வழிமுறை ஒன்று இருக்க, நாங்கள் பிற்காலத்திலே வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை, அவர்கள் காட்டிய திக்ருகளை, அவர்கள் கூறிய சலவாத்துகளை, அவர்கள் கூறிய நடைமுறைகளை எங்களுடைய நடைமுறைகளாக நாங்கள் வணக்கத்திலே ஏற்படுத்தி கொண்டால் உண்மையிலே அதன் மூலம் அல்லாஹ்வுடைய முகப்பத்தை பெற்றுக்கொள்வோமா, அது ரசூலுல்லாவை பின்பற்றியதாக அமையுமா? இல்லை சகோதரர்களே, உண்மையிலே சிந்தித்து பாருங்கள். அதாவது நாங்கள் ஒரு சலவாத்தை சொல்கிறோம், அந்த சலவாத்தை எப்படி சொல்ல வேண்டும், எந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் என்பதை யார் சொல்லித்தருகிறார்? ரசூலுல்லா சொல்லித்தருகிறார். நீங்கள் சலவாத், யா ரசூலல்லா, உங்கள் மீது சலவாத்து சலாம் சொல்வதற்கு எங்களுக்கு தெரியும், எவ்வாறு சலவாத்து சொல்ல வேண்டும் என்று சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாவிடத்திலே கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சலவாத்து சொல்லுங்கள் என்று காட்டி கொடுக்கின்றார்கள். எனவே அந்த சலவாத்தை நாங்கள் சலவாத்தா சொல்கின்றோம். இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சலவாத்துகளை ஓதியிருக்கின்றார்கள். அந்த சலவாத்துகளை ஓதுகின்றோம். அதே போன்று ஜிக்ருகளை எடுத்துக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஜிக்ரு முறைகளை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த ஜிக்ருகளை நாங்கள் ஓதுகின்ற பொழுது அந்த ஜிக்ருகளின் மூலமாக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆனால் புதிய புதிய ஜிக்ராக நாங்கள் ஏதாவது ஏற்படுத்திவிட்டால் அதற்கு நன்மை கிடையாது. ஏன்? ரசூல்லாவுடைய வழிகாட்டல் கிடையாது. அன்பு அந்த சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் இன்று பலவிதமான பிதுஅத்துகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது ரசூல்லாவுடைய முஹப்பத்தோ அல்லாஹ்வுடைய முஹப்பத்தோ அதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுருக்கம் கூட நாங்கள் இழக்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலே இந்த இஸ்லாத்திலே நாங்கள் காட்டித்தராத, இந்த இஸ்லாத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இல்லாத ஒரு விடயத்தை யார் ஆரம்பிக்கின்றாரோ அது தட்டப்பட வேண்டியது என்று நான் சொல்லவில்லை. எனக்கும் உங்களுக்கும் தூதராக வந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பின்னால், அதாவது மிக சொற்ப காலத்துக்கு பின்னால் வாழ்ந்த இமாம்களை எடுத்துக்கொள்வோம். இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா போன்ற இந்த அதாவது சட்டத்திட்டங்களை ஒழுங்காக தொகுத்து தந்த பல இமாம்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் யாவருமே அதாவது என்ன செய்தார்கள், எதை வைத்து தொகுத்தார்கள் என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து தொகுத்தார்கள். ஆனால் அன்று அவர்களுக்கு ஹதீஸ் கிரந்தங்கள் தெளிவாக இருக்கவில்லை, போதிய அளவு ஹதீஸ் கிரந்தங்கள் ஒன்று திரட்டப்பட்டிருக்கவில்லை. எனவே அவர்கள் சில விடயங்களை, அவர்களுக்கு ஹதீஸ்கள் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் அவர்கள் சிந்தித்து சில சட்டத்திட்டங்களை எழுதி வைத்தார்களே தவிர அவைகளை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் இமாம் ஷாஃபியை சொல்கின்றார்கள், என்னுடைய வார்த்தைக்கு மேலால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை கிடைத்து விட்டால், ஒரு ஹதீஸ் கிடைத்து விட்டால் நீங்கள் சஹீஹான ஹதீஸாக இருக்க வேண்டும். அப்படி கிடைத்து விட்டால் அவர்கள் சொல்கின்றார்கள் என்ன தெரியுமா, என்னுடைய வார்த்தையை மதிலுக்கு அப்பால் இந்த சுவர் அப்பால் தூக்கி எரிந்து விடுங்கள், என்னுடைய வார்த்தையை எடுக்காதீர்கள் என்று இமாம் ஷாஃபி சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இன் ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மத்ஹபி, ஒரு ஹதீஸ் சஹீஹாக அது சரியான முறையில் அதாவது ஆதாரபூர்வமாக உங்களுக்கு கிடைத்து விட்டால் என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய போக்கு அதாவது என்னுடைய மதுகபை தெரியுமா, அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வதான் என்று இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் மாலிக் என்ன சொல்கின்றார்கள் சிந்தித்து பாருங்கள். இமாம் மாலிக் சொல்கின்றார்கள், குல்லு பஷரின் யுஹ்தி வ யுஸீப் இல்லா சாஹிப் ஹாதல் கபர், அதாவது இமாம் மாலிக் சொல்கின்றார்கள், எல்லா மனிதர்களும் நல்லதையும் சொல்லுவார்கள் தீயதையும் சொல்லிவிடுவார்கள், வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் இந்த கபரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர என்று அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். ஏன்? அவர்கள் மாத்திரம் தான் சரியாதனை சொல்லுவார்கள், அவர்களுடைய ஹதீஸ் வந்துவிட்டால் அதுதான் சரியானது. எனவே ஏனைய யார் சொன்னாலும் சரி, எடுப்பதற்கும் இருக்கும் தள்ளுவதற்கும் இருக்கும் என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வேறொரு சந்தர்ப்பத்திலே இமாம் மாலிக் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் லன்ன அன்னஹு அஹதஸ ஃபி அம்ரில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், யாராவது நான் இஸ்லாத்திலே ஒரு புதிய விடயத்தை ஆரம்பித்து விட்டேன் என்று திருப்திப்படுவான் என்று சொன்னால், நினைப்பான் என்றால், அவன் அப்படியான ஒரு எண்ணம் கொள்வான் என்று சொன்னால், அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபகத் இத்தஹமஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹியானா, அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மனிதன் என்ன தெரியுமா சொல்லிவிட்டான், அவன் நபி அவர்கள் சதி மோசம் செய்து விட்டார்கள், இந்த மார்க்கத்திலே துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று அவன் சந்தேகம் கொண்டு விட்டான். ஏன்? ரசூலுல்லா ஒரு வழியை காட்டியிருக்க, ரசூலுல்லா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க, ரசூலுல்லாவுடைய வழிமுறை ஒன்றிருக்க இவன் இன்னொன்றை அழகாக காண்கின்றான், இன்னொரு விடயத்தை இவன் ஆரம்பித்திருக்கின்றான், ரசூலுல்லா காட்டித்தராத ஒரு விடயத்தை இதை நன்மை என்று அவன் செய்து கொண்டிருக்கின்றான், அவன் ஆரம்பித்தது மோசடியாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக சொல்லி காட்டுகின்றார்கள். தொடர்ந்து சொல்லி அதாவது அதற்கு பின்னால் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, அவர்கள் ஓதி காண்பிக்கின்றார்கள், இன்றைய தினம் இந்த மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது, இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். யாரும் எதையும் கூட்ட முடியாது, யாரும் எதையும் குறை வைக்க முடியாது, இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்ற செய்தியை அந்த இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் அன்றைய தினத்திலே சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்ப அந்த சகோதர சகோதரிகளே, எத்தனை விடயங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம், எத்தனை ராத்திபுகள், எத்தனை மௌலிதுகள், எத்தனை திக்ருகள், எத்தனை சலவாத்துகள், எத்தனை எத்தனை எத்தனை என்று சொல்லிவிட்டால் உண்மையிலே சமூகத்திலே எத்தனை ரசூல்லாவுடைய சுன்னாக்கள் இல்லாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை முறைகள் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களை படிக்கின்றோம், ஏன் எங்களுக்கு நிறைய நேரம் கிடைப்பதில்லை? ஏன் ரசூல்லா வாழ்க்கை ரசூல்லாவுடைய வழிமுறையை படித்து அதன்படி ஒழுக முடியாதா? ஏன் நாங்கள் அதை ஒருபுதம் ஒதுக்கிவிட்டு யார் யாரோ சொன்னவைகளை ஓதிக்கொண்டிருக்கிறோம்? அதாவது எங்களுடைய மூத்தவர்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்துவிட்டு மரணித்தவர்கள், அவர்கள் சில நேரங்கள் இவைகளை அறியாமல் செய்திருப்பார்கள். சஹீஹான ஹதீஸ் என்றால் தெரியாது, உண்மை என்றால் தெரியாமல் ஏதோ சொல்லியிருப்பார்கள், செய்திருப்பார்கள். அதற்காக நாங்களும் செய்ய முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கவலையான விடயம், இன்று சில உலமாக்கள் இருக்கின்றார்கள் மார்க்க மேதைகள் என்று, அதாவது எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய உலமாக்கள் என்று அவர்களை மதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கொண்டு சமூகத்திலே விதத்துகளுக்காக அவைகளை வளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூல்லாவுடைய ஒரு ஹதீஸை சொல்லிக்கொண்டு வேறொரு கருத்தை திரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இது மோசடியாக இருக்கிறது. அண்மையிலே ஒரு ஹுதுவா பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிலே ஆரம்பத்திலே இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அதாவது இன்னல்லாஹு வமலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி, அதாவது அல்லாஹ்வும் வானவர்களும் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள், மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற அந்த வார்த்தையை காண்பித்துவிட்டு என்ன தெரியுமா சொல்கின்றார்? உண்மையிலே கவலைப்பட வேண்டும். அந்த இமாம், அந்த ஹதீப் என்ன சொல்கின்றார் தெரியுமா? இதோ பாருங்கள், ரசூல்லாவுடைய ரசூல்லா மீது அல்லாஹ்வும் வானவர்களும் சலவாத்து சொல்கின்றார்கள், இந்த மனிதர்கள் இப்பொழுது ஒரு கூட்டம் என்ன செய்கின்றார்கள்? அதானுக்கு முன்னால் சலவாத்து சொல்லக்கூடாது சொல்கின்றார் ஹுத்பா பிரசங்கத்திலே. மேலான சகோதர சகோதரிகளே, ஏன் பகுத்தறிவை வைத்து சிந்திக்க முடியாது? இவர் சொன்னது சரிதானா? உண்மையிலே அல்லாஹ் இதைத்தானா இந்த இடத்திலே சொல்கின்றான்? ஏதோ நீங்கள் தாராளமாக சலவாத்து சொல்லுங்கள், காலையிலே 1000 விடுத்தம், மாலையிலே 1000 விடுத்தம் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் குறித்த ஒரு அதான் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை ரசூல்லா காட்டி கொடுக்கின்றார்கள் பிலால் அவர்களுக்கு. எப்படி? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்குமாறு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எதற்காக அதற்கு முன்னால் இஸ்திஃபார், அதற்கு முன்னால் சுபஹான கலிமா, அதற்கு முன்னால் சலவாத் என்று எத்தனையோ ஓதிக்கொண்டிருக்கின்றோம், இவைகளை வேண்டாம் என்று சொல்கின்றோம். ரசூலுல்லா சொன்ன பிரகாரம் நீங்கள் அதானே சொல்லுங்கள் என்று சொல்கின்றோம். அன்பார்ந்த சகோதரிகளே, எனவே சிந்தித்து விளங்க வேண்டும். யார் யாரோ சொல்கின்றார்கள் என்பதற்காக அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு அவைகள் சொல்லப்படக்கூடிய விடயங்களை விழுங்கி விடுவதல்ல, நாங்கள் சத்தியத்தை புரிய வேண்டும், சத்தியத்தின் பிரகாரம் வாழ வேண்டும், அதுதான் சுன்னாவாக இருக்கிறது. வல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையை புரிய சரியான முறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.